வெத்தலை வெத்தலை வெத்தலையோ. வெத்தல வெத்தல வெத்தலையோ, கொழுந்து வெத்தலையோ, சின்ன சின்ன கொழுந்து வெத்தலையோ. வெத்தல வெத்தல வெத்தலையோ, கொழுந்து வெத்தலையோ, சின்ன சின்ன கொழுந்து வெத்தலையோ. வண்டி சோல செம்பட்டனா, விட்டு வர உங்கிட்டதா. எல சோதா போயல சோறா, நடந்து வாழா முன்னால், எட்டு வச்சு வாழா முன்னால. வெத்தல வெத்தல வெத்தலையோ, கொழுந்து வெத்தலையோ, சின்ன சின்ன கொழுந்து வெத்தலையோ. கண்ணு, ஆப்பத்துக்கு ஒரு மூணு தலை ஏலக்காய், அப்புறம் ஒரு பத்தமட பாய், சின்ன கருப்புட்டி அரை வீச, அப்படியே ஒரு மூக்குப்பொடி டப்பி. சொல்லிட்டீங்கல்ல, மறக்காம வாங்கிறேன். கேட்டாங்க பாட்டியும் ஏலக்காய் வேணும்னு கேட்டாங்க, பத்த மாடப்பாயி வேணும்னு கேட்டாங்க, சின்ன கருப்பட்டி மூக்கு போடி தப்பி வாங்கி வரும்படி கேட்டாங்க. வெத்தல வெத்தல வெத்தலையோ, கொழுந்து வெத்தலையோ, சின்ன சின்ன கொழுந்து வெத்தலையோ. தாத்தா, எனக்கு கண்ணலமுங்க சந்தோஷம். டேய் சம்பட்ட, தன்னால ஆனதும் உன் பொண்டாட்டிக்கு மொத ராத்திரி மொத ஆசீர்வாதம் நான் தான் பண்ணுவேன், சம்மதமா? முன்னாடி கூட்டிட்டு வாடான்னு சொன்னாங்க. கல்யாணம் செஞ்ச அன்னைக்கு ராத்திரி ஆட்சி வாங்கணும் நெசமாக வருவேங்க. வெத்தல வெத்தல வெத்தலையோ, கொழுந்து வெத்தலையோ, சின்ன சின்ன கொழுந்து வெத்தலையோ. டேய், ஏழு தோலானுக்கு பாதாமும் புஸ்தாவும், மூணு தோலானுக்கு முந்திரியும் திராட்சையும் வாங்கிட்டு வாடா. என்னங்க வழக்கத்தோட அதிகமா காக்குறீங்க? எனக்கு இல்லடா அது, உனக்கு. எனக்கா? வெத்தல வெத்தல வெத்தலையோ, கொழுந்து வெத்தலையோ, சின்ன சின்ன கொழுந்து வெத்தலையோ. வண்டி சோல செம்பட்டனா, வித்து வர பொங்கட்டதா. எல்லா சோறா பொயல சோறா, நடந்து வாடா முன்னால், எட்டு வச்சு வாடா முன்னால. வெத்தல வெத்தல வெத்தலையோ, கொழுந்து வெத்தலையோ, சின்ன சின்ன கொழுந்து வெத்தலையோ. வெத்தல வெத்தல